நோத்துவம் ஜ ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்மௌ யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனுயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்தமஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகார யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிருஜிநிகடிதம் லாபலாத்கிருத்ய புங்கே போதாதஸ்யை நமயினமிதம் பூயயே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கர் திருப்பண்ணு திருப்பாவி பல்பதியம் இன்னிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய சொல்பாமி பாடி அருள வல்ல பல்வனையாய் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே நூற்று சுவர்க்கம் புகுகின்றாம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துடாய் முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே புரிந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுனையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திறவேனோ ரெம்பாவாய். இந்த பாசுரம் 10வது பாசுரம். இதிலே ஒரு உபாய நிஷ்டரை எழுப்புகிறார். எம்பெருமானிடம் சரணாகிதி எனும் உபாயத்தை அனுஷ்டானம் செய்து முடித்த ஆச்சாரியன் ஒருவர். அவர் உபாய நிஷ்டராக இருக்கிறபடியினால்தான் மற்றவர்களுக்கு உபாயம் பண்ண முடியும். அவராலே சரணாகதியை பொறுத்தவரை தானே தனக்கு செய்து கொள்ளலாம், அல்லது மற்றவர்கள் மூலமாகவும் செய்யலாம். இந்த உபாயம் தான் அனுஷ்டிக்காகவுமாம், தனக்காக பிறர் அனுஷ்டிக்கவுமாம் அப்படின்னு திசையின் சாதிக்க, ஏதோ இவருக்கு நல்ல மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வேற ஒருத்தர் பண்ணார். ஆச்சாரியர்கள் என்ன அப்படின்னு கேட்டா, சிஷ்யர்களுக்காக சரணாகதி பண்ணுகிறார். அவர்கள் ஏற்கனவே சரணாகதி ஆனபடினாலே நிம்மதியாக இருக்கிறார். அதையெல்லாம் சொல்லி எழுப்பக்கூடிய ஒரு அழகான பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அம்மனாய்னா சுவாமியே, எங்கள் சுவாமியே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவரே, நீர் நோற்று ஒரு உபாயத்தை செய்து சுவர்க்கம் போகுகின்ற மோட்சத்துக்கு போகின்றேன். நமக்கு என்ன, நீ மோட்சத்துக்கு போறதுக்கு தயாராக இருக்கேன், இப்பவே மோட்சத்துக்கு தான் போயின் இருக்கேன், ஏதோ இருக்கிற காலம் காலத்தை கழிக்கணும் அப்படின்னு இருக்கே தவிர நீர் சித்தமா இருக்கீ, அதற்கான உபாயத்தை நீர் செய்து விட்டேன். சுவர்க்கம் அப்படின்னா இந்த இடத்துல மோட்சம்னு அர்த்தம். பொதுவாக நரகம் சுவர்க்கம் மோட்சம் அப்படின்னு மூணு இருக்கு. நரகம் பாப பலனை அனுபவிக்கிற இடம், சொர்க்கம் என்பது புண்ணிய பலனாக சுகத்தை அனுபவிக்கிற இடம், சீவை கொண்ட லோகம் மோட்சம் அப்படிங்கிறது புண்ணியமும் இல்லாமல் பாபமும் இல்லாமல் ஆத்ம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். அப்போ நம்மாழ்வார் ஊனமில் சொர்க்கமும் அப்படிங்கிற சொர்க்கமும் நானே நரக்கமும் நானே அப்படின்னு உபாசத்தில் சாதிக்கிற. அப்போ கோலங்குள் சொர்க்கம், கோலந்திகள் மோட்சம், இதெல்லாம் நானேங்கிற அது இருக்கட்டும். இப்போ நரகம் சொர்க்கம் மோட்சம் மூணு இருக்கும் இல்லையோ, ஆனா இந்த இடத்துல சொர்க்கம்னாலே மோட்சம் அர்த்தம். சீபாஷ்யத்துல சீபாஷ்யக்காரர் அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சத்துவம் அக்னிம் சொர்க்கம் அத்தியேகி மிருத்தியோ முதலான இடங்கள்லாம் நிறைய இருக்கு வேதத்துல. பல இடங்கள்ல சொர்க்கம்னு மோட்சத்தையும் சொல்றது வேதம். அதனால சுகமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம் மோட்சம்தானே, சொரூப பிராப்தமான இடம் மோட்சம்தானே. அதனால சொர்க்கம் போகின்ற அப்படின்னா மோட்சத்துக்கு போவதற்கு தயாராக இருக்கிற அப்படின்னு, மோட்சத்துக்கு போயின்னு இருக்க தயாரா இருக்க. ஏன்னு கேட்டா நோற்று, அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சு மோட்சத்துக்கு போனதுக்கு என்ன பண்ணணும்னா சரணாகதி பண்ணணும், அதை பண்ணி முடிச்சுட்ட. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மா நாய், சொர்க்கம் போக போறான்னு கூட சொல்லல, சொர்க்கம் போயின்னு இருக்க, சொர்க்கம் புகுகின்ற அம்மன் அப்படிங்கிற. இப்ப சொர்க்கம் போல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் போறார் அப்படின்னா இருக்கட்டும், ஆனால் சொர்க்கம் போறதுக்கு இப்ப தயாரா இருக்க. சொர்க்கம்னா மோட்சம், மோட்சம் போறதுக்கு இப்ப தயாரா இருக்க. இவரை பொறுத்த வரைக்கும் இப்பவே அவர் மோட்சம் போகலாம், காத்துன்னு இருக்க. எப்ப பகவான் கூவிக்கொள்ளும் நாள் குறுகாதோ அப்படிங்கிறார் ஆளுதா, நீ என்னை கூவிக்கக்கூடிய நாள் குறுகி போகாதா, சீக்கிரம் வந்துட மாட்டேனா அப்படிங்கிற, அது மாதிரி சம்சாரத்தை ஒட்டி சீக்கிரம் போயிடலாமேங்கிற எண்ணத்துல இருக்கு அப்படின்னா இவர் மோட்சத்துக்கு போயின்னு இருக்க. நோற்று அதுக்காக உபாயத்தை செய்து மாற்றமும் தாராரோ, அப்படிப்பட்ட சுவாமியே மாற்றமும் தாராரோ வாசல் திறவாக, நீர் ஒரு மோட்சத்துக்கு போறீர் இல்லையா அந்த வாசலை எங்களுக்கும் திறக்கா, நாங்களும் வரோம். ஏன்னா நேரத்தை பார்த்தோம் மோட்சத்துக்கு போறதும் தனியா ஒண்ணும் கிடையாது, தடையை நீக்கிறது தான். அது மாதிரி கதவுங்கிற தடை இருக்கு, அது தடையை நீக்கணும், நீக்கினா நாங்களும் வரோம். எங்களுக்காகவும் நீர் நோன்பு நோக்கணும், எங்களுக்காகவும் நீர் வந்து சரணாகதி பண்ணி எங்களை கூட்டுந்து போகணும். வாசல் திறவாதார், அப்படி திறக்கலையா எங்களுக்கு சரணாகதி பண்ணி எங்களுக்கு மோட்ச வாசலை திறந்து வைக்கலையா, பரவாயில்ல. மாற்றமும் தாராரோ, ஒரு வாய்ச்சொல் வாயினாலே ஒரு வார்த்தை சொல்லாவது சொல்ல மாட்டீங்களா என்ன? அதாவது ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா ரெண்டு காரியம் பண்ணிருக்காங்க. ஒண்ணு, இவர்கள் சரணாகதி பண்ணி அந்த காலத்துல இருந்த இவர்களுடைய சிஷ்யர்களை மோட்சத்துக்கு ஐச்சின் போயிருக்கா. ரெண்டு, பிற்காலத்துல வர்றவர்களுக்காக நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கா. ரெண்டு உபகாரம் தான், ஒண்ணு மாற்றம், இன்னொரு வாசல் திறவாதார். உதாரணமாக வாசல் திறக்கிறவர்கள், உதாரணமாக சுவாமி எம்பெருமானார் பார்த்தோம்னா, சுவாமி எம்பெருமானார் அந்த காலத்துல இருந்த எல்லாரையுமே மோட்சத்துக்கு வழி நடத்தி போயிருக்க. முதலியாண்டான் சொன்ன, எம்பெருமானோரோடு உள்ள சம்பந்த துவக்காலே குடல் துவக்காலே நாமும் உத்தீர்ணர் ஆகுதோம் அப்படின்னா, எப்படின்னு கேட்டா ஒரு சிங்கம் ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவும் போது, சிங்கம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவும், தாவி போகும்போது அந்த சிங்கத்தினுடைய காலில் ஒட்டின்றது ஒரு எறும்பு உண்டு, அதுவும் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவி இருக்கு. அண்ணா கவனிக்கணும், எறும்பு வந்து ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போக முடியுமா? ஒரு எறும்பு ஒரு மலையை விட்டு மலை போறதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது, அது மலையிலேருந்து மொத்தமும் கீழே இறங்கி மறுபடியும் மொத்தமும் மேலே ஏறும், அது ஆனா நடக்காது. ஆனால் சிங்கத்தினுடைய காலை கெட்டியா பிடிச்சு முடித்தோம், சிங்கம் இங்கே அங்க தாவும் போது எறும்பு தாவி அந்த பக்கம் போயிரு. அந்த மாதிரி நம்மாலே மோட்சத்துக்கு போக முடியாட்டா கூட பரவாயில்ல, ஸ்ரீ ராமானுஜரோட உள்ள சம்பந்தத்தாலே நாமளும் மோட்சத்துக்கு போயிடுவோம், சம்சாரத்தை கடந்து போயிடுவோம் அப்படின்னு முதலியாண்டான் அருளி செய்த ஒரு வார்த்தை. இத சுவாமி தேசிகன் ரகசிய சேஷத்துல எடுத்திருக்கார். இதுக்குதான் ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னு பெயர். ஆச்சாரியனுடைய உபாயத்துல இவர் அடங்கி இருக்கார். அதனால இவருக்கு அவர் அவருக்கு மோட்சத்துக்கு போற மாதிரி இவருக்கும் மோட்சம் சித்தமா இருக்கு. சரணாகதியில ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னு ஒரு வகை, தான் பண்ண வேண்டாம் தனக்காக ஆச்சாரியம் பண்ணுவார், அதுல இவர் அடங்கி இருக்கான், ஆச்சாரியனே பிடிச்சிருக்கணும், இருந்தா போதும். அந்த மாதிரி அந்த காலத்துல கூறத்தாழ்வான் யார் யார் இருந்தாலும் எல்லாரும் பகவத் ராமானுஜரையே ஆசிரியிருந்தார். அதனால சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின் மோட்சத்துக்கு போற வரவர் இவர்களையெல்லாம் கூட்டினு போற பிற்காலத்துல நமக்கு என்ன பண்றது? அந்த காலத்துல இருக்கவாளுக்கு அப்ப சரணாகதி பண்ணலாம், இனி வரப்போற வாழ்க்கை சரணாகதி அப்படி எல்லாம் பண்ண முடியாது. சேத்தம் இருக்கணும், இருந்தா தானே பண்ண முடியும். நீ வரப்போற இனி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பிறக்கிற குழந்தைக்கு பண்ணிட்டேன் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, ஒரு மாற்றம். அவர் என்ன சரணாகதி பண்ணாரோ அந்த சரணாகதி வாய்ச்சொல்லாலே எழுதி வச்சார். அதுதான் கத்தியத்திலே சரணாகதி கத்தியம் அப்படின்னே கத்தியம். அல்ல, ஸ்ரீமத் ராமானுஜர் பண்ண சரணாகதி பத்தி தான் இருக்கு அதுல. நான் வேற கதி இல்லாமல் எம்பெருமானை சரணடைகிறேன் அப்படின்னு கத்தியத்திரேயத்துல கடைசியில இருக்கு. அது ஒரு மாற்றம், ஒரு வாய்ச்சொல்லாம். என்ன கேட்டா, சரணாகதி கத்தியத்தை சொல்லிட்டு லக்ஷ்மி பதேர் யதி பதேஸ் தயி கதாம்னோ யோசௌ புரா சமதனிஷ்டாங்கிற பெருமாளும் ராமானுஜரும் பேசின்றதுதான் இந்த சரணாகதி கத்தியமே. இவர் சரணாகதி பண்ண, அவர் அனுகிரகம் பண்ண, இவர் ரெண்டு பேருக்கு நடுவில் வார்த்தை சம்பாதம் நடக்கிறது இல்லையோ, அதுதான் சரணாகதி கத்தியத்துல. அதனால அந்த வார்த்தையை தான் இவர் ரெக்கார்டு பண்ணியிருக்கார், நமக்காக கொடுத்திருக்கார். நான் இப்படி சரணாகதி பண்ணேன், எம்பெருமான் இப்படி அனுகிரகம் பண்ணான் அப்படிங்கறத ஒரு வாய்ச்சொல்லாக, ஒரு மாற்றமாக நம்ம கையில கொடுத்திருக்க. சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி இருந்த போது அவரோட கூட எல்லாரும் போனார்கள் மோட்சத்துக்கு. இப்பொழுது நமக்கோ என்ன கேட்டா, ஒரு மாற்றம் கொடுத்த, ஒரு வாய்ச்சொல் கொடுத்திருக்க. ராமானுஜர் மாற்றம் இல்ல, எல்லாருமே அப்படிதான், எல்லா ஆச்சாரியர்களுமே அப்படிதான். சுவாமி நம்மாழ்வார் அவர் சரணாகதி பண்ணார். பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தன்னு அவர் திருநாமம். சரணாகதி முத முதல்ல ஆரம்பிச்சு வச்சவர் அவர்தான் இந்த பரம்பரையில. அது அந்த காலத்துல நம்மாழ்வாரோட கூட யாராவது போயிருக்கலாம். இப்ப நமக்கு என்னன்னு கேட்டா, இந்த சரணாகதி பண்ணேங்கிற விஷயத்த அடிக்கே அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிற திருவேங்கடபுரியான சந்ததியில சரணாகதி பண்ணேங்கிற சொல்ற, அதுதான் நமக்கு பரம உத்தேசியம். அதே மாதிரி பகவத் ராமானுஜர், அதே மாதிரி ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன், எல்லாருமே தேசிய சரணாகதி பத்தி ஞாச தசகத்தை அழகா சாதிக்க. நமக்கு என்ன கேட்டானா, அதை அனுசந்தானம் பண்றோம் நாம நமக்காக. கடை சரணாகதி பண்ணிட்டு பேசாம இருக்கலாம் இல்லையோ, அதையும் எழுதி வச்சார், அது நமக்காக. அதனால நீ உம்ம காலத்திலே இருக்கிறவர்களுக்கு நீ மோட்சத்தை வாசக்கதவு திறந்து வைக்கிறேன், மோட்சத்தின் வாசக்கதவு திறந்து வைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு, நாங்க அப்ப இல்லாதபடினால எங்களுக்கு மாற்றம் தர வேண்டும், ஒரு வாய்ச்சல் தர வேண்டும். ஸ்ரீ ராமாவதாரத்திலே பெருமாள் ராமன் அவதார சமாப்தியிலே எல்லா ஜனங்களையும் மோட்சத்தை வச்சுன்னு போனார். நம்ம நாம இப்போ அது இல்ல. ஸ்ரீ ராமானுஜர் அவதாரத்திலே ராமானுஜர் திரு ராமாவதாரம் மாதிரி ராமானுஜர் அவதாரம், இந்த ராமானுஜர் அவதாரத்திலே ராமானுஜர் திருடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் மோட்சம் சேர்த்து வச்சார். ஆனால் நமக்கும் ராமானுஜர் இந்த காலத்துல நம்ம இல்லையே, நமக்கு அந்த வார்த்தை ராமாயணத்துல பெருமாள் வார்த்தை, ராமானுஜருக்கு ராமானுஜருடைய வார்த்தை அப்படிதானே இருக்கு. அதனால ஆச்சாரியன் கிட்ட கேக்குற, நீர் வந்து எங்களுக்கு இப்ப சரணாகதி பண்ண முடியாது, இருந்தாலும் எங்களுக்காக ஒரு வார்த்தையை அருளி செய்யணும், மாற்றமும் தாராரோ வாசல்கிறவார். ஆற்றத்துழாய்விடி நாராயணன் நம்மால் போற்ற குறைதரும் புண்ணியனால் அழகான வார்த்தை. நாராயணன் கிட்டாரு சரணா, அவர் தான் நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கிறார், போற்ற பறைதரும் நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கும் புண்ணியனவர். புண்ணியன்னா சித்தோபாயம் அப்படின்னு இருக்கும். புண்ணியங்களுக்கெல்லாம் புண்ணியமாக எம்பெருமான் இருக்கார்னு சொல்றது உண்டு, சித்தோபாயமாக எம்பெருமான் இருக்கார். அவன் எப்படிப்பட்டவன்னா, நாற்ற துழாய் முடி நாராயணன் நம் வாழ், அதாவது நாராயணனுடைய எம்பெருமானுடைய திருமுடியில திருத்துழா இருக்காம், அது ரொம்ப வாசனையா இருக்கும். திருத்துழாயை வாசனையுடன் கூடிய திருத்துழாயை தன் தன் முடி தலைமுடியிலே வைத்துக் கொண்டிருக்கிற நாராயணன் தான். என்ன அர்த்தம் கேட்டா, கைங்கரியத்தை ஏத்துக்கக்கூடியவர் திருவாள் அப்படின்னு அர்த்தம். சரணாகதி பண்ணது எதுக்காக, கைங்கரியத்துக்காக. அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடிய பகவானை குறிச்சுதான் நாம சரணாகதியை பண்றோம். நாற்றத்துழாய்முடி, ஒருத்தர் திருத்துழாய் சமர்ப்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அது பகவான் வந்து தன்னுடைய தலைமுடியினாலே தாங்குறா, ரொம்ப பக்தியோட சமர்ப்பிச்சாருன்னா தலைமுடியினாலே தாங்குறா. அதனால வாசலையான திருத்துழாய் தலைமுடியிலே இருக்கு. வாசனைனா என்னன்னா பக்தி தான். திருத்துழாயை திருமாவுக்கு எங்க வேணா சமர்ப்பிக்கலாம், திருமாவுக்கு திருமேனியில திருத்தோள்ல சமர்ப்பிக்கலாம், திருவடியில சமர்ப்பிக்கலாம், தலையில சமர்ப்பிக்கலாம், தோளிலை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்மேலும் காலிலை மேலும் தன்னந்துடாயிரை பெருமான். திருத்துவாரி எல்லா தேவதைகளும் வச்சு திருமாவளுக்கு மாத்திரம்தான் அது, அதெல்லாம் நாட்டுல துராய் முடி நாராயணன் அவ்வளவுதான். மற்ற பேர்ல திருத்துவாரி திருவடியில வச்சுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது, பண்ணக்கூடாது. அதனால பெருமாள் அவர் நீங்கள் எதை சமர்ப்பித்தாலும் பக்தியுடன் சமர்ப்பித்தால் அதை தலையிலே தரிப்பேன், தலையாலே வாங்குவேன் அப்படின்னு காண்பிக்கிறார். ஆண்டாள் வந்து ஆண்டாள் சமர்ப்பிச்ச மாலை, அந்த மாலையை தலைவணங்கி பெருமாள் ஏத்துக்கிறாரா ரகநாதர், கம்பீரவானந்தி ஏத்துக்கல, பக்தர்கள் சமர்ப்பிக்கிறார். சூடாபதேன பரிகிருஷ்ய தவோத்தரீயம், ஆண்டாளுடைய உத்தரீயம் இருக்கிற மேல் வஸ்திரம் அத தன் தலையில தரிச்சுக்கிறானாம் பெருமாள். அந்த மேல்வஸ்திரம் ஆண்டாளுடைய உத்திரியத்தை தலையில ஏதோ திருப்பரிவட்டம் கட்டி வைக்கிறாள் பக்தர்களுக்கெல்லாம், அந்த மாதிரி ஆண்டாள் உத்திரியத்தை எடுத்து பரிவட்டமாக தன் தலையில் சுத்திக்கிறான். அத்தனை ஆசை மாலாமபித்வதலகை ரதிவாஸ்ய தத்தம், மாலை கூட ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, திருக்குழலிலே தலையிலே ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, அது பெருமாள் இருக்காரு. தலை வணங்கி பெருமான் ஏத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால நாட்டு துழாய் முடி அப்படின்னா இந்த திருத்துழாய் பக்தியோட சமர்ப்பிச்சா அதை முடியிலே வச்சிருக்கான். திருத்துழாய்ங்கிறதே ஒரு நித்திசூரி, ஒரு நித்திசூரியே திருத்துழாய்ங்கிற ரூபத்தை எடுத்து பெருமாளுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்க. அதனால அவர் விசேஷமா கைங்கறி பண்ற அப்படின்னா அவரை தன் தலையினாலே ஏத்துக்கிறான் பெருமாள். அழக புராணங்கள்லயும் இதுலயும் சொல்றான் பெருமாள் அப்படி அந்த கைங்கறி கைங்கரியத்தை ஏற்றுக்கும் போது அதுல ரெண்டு மூணு விதம் இருக்கான். சுவாமி தேசியம் சொல்ற கைங்கரியத்துல ரெண்டு விதம் இருக்கு, சார கைங்கரியம்னு ஒண்ணு, கல்க கைங்கரியம்னு ஒண்ணு. சாரம்னா நல்ல சாரம் கைங்கரியம், கல்கன்னா சக்கையின்னு அர்த்தம், சாரத்தை எடுத்து சக்கையான கைங்கரியம். கிருதகிருத்திய கைங்கரியம் எது அனன்ய பிரயோஜனம் குருவாதி ரக்ஷணார்த்தம் வா தாரம் பிரதிஷதே, ஒரு பலனை எதிர்பார்க்காமல் எம்பெருமான் கிட்ட பிரீத்தியோடு கூட செய்யறதுக்கு சார கைங்கரியம் அப்படின்ட்டு. சக்கை அது என்ன கேட்டா தம்பார்த்தம் பரபீடார்த்தம் தன் நிரோதார்த்தமே வா பிரயோஜனாந்தரார்த்தம் வா கைங்கரியம் கல்பயிச்சதே, ஒரு டம்பத்துக்காக நானும் பண்ணேன் காமிச்சிக்கிறதுக்காக இல்ல ஏதாவது பலனுக்காக செய்யறதெல்லாம் சக்கையா இருக்கு. பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரமேகாந்திகள் அல்லாதார் பண்ணும் கைங்கரியத்தை சர்வேஸ்வரன் திருவடிகளாலே கை கொள்ளும், பரமேகாந்திகள் பண்ணும் கைங்கரியத்தை திருமுடியாலே கை கொள்ளும் அப்படின்னு வியாசர் சொல்றாங்க. ஸ்ரீ வியாச பகவான் அருளி செய்தான், ரொம்ப அதிக பக்தி எல்லாம் இல்லாமல் பொதுவா பண்ற கைங்கரியர் கொள்ளி அதை திருவடினாலே ஏத்துப்பானான், ஏகாந்திகள் பண்ற கைங்கரியத்தை திருமுடியினாலே ஏத்துப்பானான் பகவான். அத்தனை விசேஷமா இருக்கான். அதனால்தான் நாற்ற துழாய் முடி நாராயணன் சிவ கைங்கரியத்தை அப்படி தன் திருமுடியினாலே பகவான் ஏற்கனிருக்கான். கைங்கரிய பிறர்களுடைய உத்தமமான கைங்கரியத்தை அதை காண்பிக்கணும். வாசனைங்கிறது கைங்கரிய வாசனை, அனுஷ்டான வாசனை. நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால், நம்மால் போற்றன்னு ஒரு அர்த்தம், நாம் எல்லாம் போற்ற வேண்டும் இல்ல, நம்மால் நம்மளிடம் பிரீதி முகுந்தவன் அதனால இப்படி பண்றான். போற்ற பறை தரும் புண்ணியம், நம்ம அவனை ஸ்துதித்தோம்னா நமக்கு கட்டாயம் அனுகிரகம் பண்றான். அப்படிப்பட்ட புண்ணியம், புண்ணியம்னா சித்தோபாயமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் தானே சித்தோபாயம், அவன் தானே பலனை கொடுக்கிறான். போற்ற பறை தரும் புண்ணிய நாள் அவனாலே பண்டொரு நாள் தோற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இந்த கும்பகர்ணன் இருக்கானே, பண்டொரு நாள் முன்ன ஒரு சமயம் யமன் கிட்ட போய் விழுந்த கும்பகர்ணன் தோற்று போய் உன்கிட்ட தூக்கத்தை கொடுத்துட்டானா, இப்படி தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு அர்த்தம், மேலோட்டமான அர்த்தம். குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று, அவனும் உன்கிட்ட தோற்று போய் உனக்கு அந்த தூக்கத்தை கொடுத்துட்டானா, இத்தனை தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு அர்த்தம். சாபதேச அர்த்தம் என்ன கேட்டா, கும்பகர்ணன் அப்படின்னா தமோ குணம். மனுஷர்களுக்கு மூணு குணம் இருக்கு, சத்வகுணம், ரஜத் குணம், தமஸ் அப்படின்னு குணம். சத்வகுணம் ஞானத்தை கொடுக்கும், ரஜோகுணம் பிரவிருத்தியை கொடுக்கும், தமோகுணம் தூக்கத்தை கொடுக்கும். சத்துவகுணம் இருக்கவன் ஏதாவது ஞானம் வேணும் பார்ப்பான், ரஜோகுணம் இருக்கவன் ஞானத்துல ஆசைப்பட மாட்டான், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் பார்ப்பான். தமோகுணம் இருக்கவன் என்ன கேட்டா ஞானத்துக்கும் ஆசைப்பட மாட்டான், செயலுக்கும் ஆசைப்பட மாட்டான், வெறும் சோம்பேறி தனத்தோட உட்காந்துருப்பான், இல்ல தூங்கிருப்பான். இதான் இந்த மூணு குணம் இருக்கு. அந்த மூணு குணம், இந்த மூணு குணத்தை பத்தி சுவாமி தேசிய அழகா பல இடங்கள்ல சொல்ற. தத்துவத்திரைய சுலகம் அப்படிங்கிறது விஷயத்துல சொல்ற, சத்துவமாவது பிரகாச சுகாதி கேதுவான குண விசேஷம், ரஜஸாவது ராக துக்காதி கேதுவான குண விசேஷம், தமஸாவது பிரமாத ஆலச்ச நித்ராதி கேதுவான குண விசேஷம் அப்படிங்கிற இல்ல மூணு மூணு குணம், மூணு விசேஷம் திரிகுணம்னு பெயர். மூணு குணம் இருக்கிற இடம் அந்த பிரகிருதி தான், இந்த பிரகிருதியிலேருந்து உண்டான வஸ்துக்கள் தான். அதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மூணு பேர் இருந்தாங்க. விபீஷணன் தான் சத்துவகுணத்துக்கு எடுத்துக்காட்டு, ஏன்னா நல்ல ஞானம் வேணும் விஷ்ணு பக்தியோட இருக்கிறதா. கும்பகர்ணன் தமோ குணத்துக்கு எடுப்பாட்டு, ஏன்னா தமோ குணம் இருந்தா தூக்கம் தான் வரும், கும்பகர்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அதனால தமோ குணம். ராவணன் ரஜஸ் குணம் பிரவிற்த்தி எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பான். ஆகிய இந்த மூணு பேர் மூணு மூணு விதமாக, அதாவது மூணு குணத்தினுடைய சொரூபமாக இருக்கா. விஷ்ணு பக்தி ஞானம்ங்கிறதா சத்துவகுணத்துக்குள்ள விபீஷணுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டா, பந்திரனால் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் அப்படின்னா இந்த தமோ குணமும் நடக்கும். எப்படி என்ன கும்பகர்ணன் தமோ குணம் தானே, தூக்கங்கள் தானே வருது, அந்த தமோ குணம் உங்ககிட்ட வந்துருத்தான், தோற்றம் உனக்கே பெருந்தான் தந்தான், இன்னொரு சமயம் போயிட்டானே, இந்த சமோ குணங்கள் இப்ப கிடையாது, கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணன் போல சமோ குணங்கிறது போயிட்டு திரும்பி வந்து உன்னை பிரிச்சு விட்டா, உனக்கு அந்த தூக்கத்தை கொடுத்து விட்டதா அப்படின்னு கேட்கிறார். என்ன அர்த்தம் கேட்டா, இந்த சரணாகிதி பண்ணவர்கள்லாம் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் சோம்பேறிகளா இருக்கா, சமோ குணத்தில் இருக்கிறதா சோம்பேறிகளா இருப்பா, ரஜஸ் குணத்துல இருக்கா பிரவிற்த்தி வேண்டுப்பா, ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், நல்ல காரியம் பண்ணுவான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த சரணாகிதி பண்றவர்கள் ஓயாத ஏதாவது ஹோமமோ நீ ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாமோ இல்லையோ, அதெல்லாம் எதுவுமே கவலைப்படுறது கிடையாது. புண்ணிய காரியமோ அதெல்லாம் எதுவும் கவலை, எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாப்பமும் வேண்டாம் வச்சான், ஹோமங்கள்லாம் பண்ணுங்களேன் அப்படின்னா நித்திய ஹோமம் தவிர எனக்கு வேற ஹோமங்கள்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னுட்டான். ஏன் இப்படி சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கு, அங்கங்க நிறைய பேர் நிறைய யாகம் பண்றான், நிறைய ஹோமம் பண்றான், நிறைய பூஜை பண்றான் அப்படின்னா, அவெல்லாம் அல்ப பலத்துக்கு ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்றா, நான் வந்து பெரிய பலன் ஒண்ணு இருக்கு அது எனக்கு கிடைக்க போறது, அதனால நான் செய்ய வேண்டிய ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டோம். உபாயமாக எதையுமே செய்யாம பெருமாள் பிரீத்திக்கு கைங்கரியமாக அனுஷ்டானம் பண்றதோட சரி, வேற உபாயமாக யாகமோ இல்ல உபாயமான தமசோ தபஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சோம்பேறித்தனத்தோட உட்காந்து கழியும். அதனால இவர்களுக்கு இவரை பார்த்து சொல்றார், அந்த கும்பகர்ணனுடைய தமோ குணம் உங்களுக்கும் வந்துட்டு போகிறதுக்கு, அவன் தான் எதுவும் செய்யாம தூங்கிட்டு இருக்கானா, நீங்களும் எதுவும் செய்யாம நிம்மதியா இருக்க, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல, ஐயோ செய்யணுமே அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படாமல் நிம்மதியா இருக்கும். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருமையில் தான் தந்தானும், கும்பகர்ணன் தூக்கம் தூங்கி போனான், உனக்கும் அந்த மாதிரி தூக்கத்தை கொடுத்துட்டானோ அப்படின்னா தமோ குணத்தை கொடுத்துட்டானோ அப்படின்னா சோம்பேறித்தனத்தை கொடுத்துட்டானோ அப்படின்னா சரணாகிதி பண்ணவர்கள் இப்படி சோம்பேறிகளாக இருக்கிற அப்படின்னாலே அது இப்படி சொல்ற. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, அதான் ஆற்ற அனந்தலுடையாய், நிறைய சோம்பேறித்தனத்தோடு கூடியவரே, என்ன எதுவும் செய்யாமல் இருக்கிறதுதான் இந்த சரணாகிதி பண்றவர்களுக்கு விசேஷம். அதனால்தான் சொப்பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு ஒரு ஆச்சாரியார் வந்து செய்ய, சரணாகிதினா என்னன்னா எதுவும் செய்யாம இருக்கணும் அப்படின்னா, எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன அர்த்தம் கேட்டா, சரணாகிதி பண்ணவன் இருக்கான் இல்லையோ அவன் அப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம் இல்ல பண்ணக்கூடாது. சரணாகிதின்னு ஒண்ணு பண்ணிட்டான் பத்து வருஷத்துல முடிஞ்சு போயிடும், ஆனா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வேற எதுவுமே பண்ணக்கூடாது உபாயமா, அது ரொம்ப முக்கியம். அதனால பத்து நிமிஷம் பண்ற சரணாகிதி இருக்கட்டும், அது உபாயமா வேற எதுவுமே பண்ணாம இருக்கிற மாதிரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையோ, அதனால அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணார், ஒன்றும் பண்ணாம இருந்தோ அதுதான் சம்பாதிக்கணும். அதை வச்சு பத்து நிமிஷம் பண்றவங்க அந்த ஆச்சாரியன் உனக்கா பத்து நிமிஷம் பண்ணிப்பேன், நீ பண்ண வேண்டியது என்ன, ஒன்றும் பண்ணாம இருக்கணும். ஆச்சாரியன் செய்யல அதுதானே, ஆச்சாரியன் பண்ணிடுவார், நீ பண்ண வேண்டியது ஒன்றும் பண்ணாம இருக்கணும். அதான் சொப்ரவருத்தி நிவர்த்தி, தம் பிரவருத்தி எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். அதுதான் இங்க அழகா சொல்ற கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோனா, நீ எந்த செயலும் ஈடுபடாமல் தமோ குணத்தோட இருக்க மாதிரி சோம்பேறி தனத்தோட இருக்க மாதிரி இருக்கி. இது சரணாகிதி பண்டவர்களை நிந்த பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்துதி இப்படினா முன்னாடி எட்டாம் பாட்டுல பார்த்தோம், எருமை அப்படின்னு பார்த்தோம். எருமைன்னு சரணாகிதர்களை அருமையாக சொன்ன, ஏன்னா எருமாடு மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாமல் மோட்சம் கிடைக்கும் பேசாம போயிட்டு இருக்கான். அந்த மாதிரியா நீங்கள், அந்த மாதிரிதானே அப்படிங்க. இந்த சோம்பேறித்தனம் இருக்கே இது சாஸ்திரம் நன்னா இருக்குன்னு கொண்டாடுது. நீ கடைத்தலை இருத்தி வாடும் சோம்பரை உகத்தி போனும் சூழ்பொயில் அரங்கத்தானே அப்படிங்கிற ரங்கநாதா, உனக்கு சோம்பேறிகள் தான் பிடிக்கும் போல இருக்கு. ஸ்ரீரங்கம் முழுக்க நிறைய சோம்பேறிகள் சுத்தி வச்சு நீ பாட்டுக்கு ஆனந்தமா இருந்துட்டு, எத்தனை ஆச்சாரியர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கா, எல்லாரும் ஒன்னா நம்பர் சோம்பேறிகள், தனக்காக எந்த உபாயமே பண்ணிக்காதவர்கள். யாராவது ஆச்சாரியாவது நான் வந்து பெரிய தபஸ் பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஆரம்பிக்கலாமே வரும், ஒண்ணும் கிடையாது. ஆனால் நீ கடைத்தலை இருத்தி வாழும் சோம்பர், உன்னுடைய திருவடியிலேயே இருந்துன்னு வாழ்கின்ற சோம்பர்கள், வாழாத சோம்பர் கிடையாது. சோம்பேறித்தனத்தினாலே பாழா போனவன் கிடையாது, சோம்பேறித்தனத்தினாலே உயிந்து போனவர்கள் சரணாகிதி பண்றவனுடைய சோம்பேறித்தனம் இது. அதனால வேடிக்கையா சொல்றேன், அதான் சொல்லும்போது பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் இன்னொருமே கூற்றத்தை யமனுடைய வாயில போய் விழுந்தானே கும்பகர்ணன், அவன் உனக்கு தூக்கத்தை கொடுத்துறானா, நீ தமோ குணத்துக்கு அடிமைப்பட்டு விட்டாயா அப்படின்னா அர்த்தம்னா தமோ குணத்துல இருக்கிற சோம்பேறிகளா இருக்க மாதிரி நீயும் சோம்பேறிகளா இருக்கியன. ஆற்ற அனந்தனுடைய நிறைய சோம்பேறித்தன முடியவளே, வாழும் சோம்பராக இருக்கக்கூடியவளே, கரைய காம்பர தலை சிறைத்தேன் உன் கடைத்தனை இருத்தி வாழும் காம்பர தலை சிறைத்து. அதான் திருப்பதியில போனா, திருப்பதியில போனா தலை சிறைக்கிறார், மொட்டை அடிக்கிறார். என்ன கேட்டா எனக்கு ஒண்ணும் இல்லை, அதை காமிக்கிறதுக்காக என் கையில ஒரு கொள்முதலும் கிடையாது, என் தலையில முடி கூட கிடையாது. காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருத்தி வாழும் சோம்பரை உகத்தி போனும் அப்படிங்கிறாரு அழகா. அதனால அற்ற அனந்தனுடைய அருங்கலமே, ஆச்சரியமான பாத்திரமே, கலம்னா பாத்திரம், அழகான பாத்திரம், அழகான ஆபரணம், அணிகலம். இந்த இடத்துல அருங்கலம்னா அழகான ஆபரணம் அர்த்தம். ஆனா எங்க ராம எங்க சம்பிரதாயத்துக்கு அழகான ஆபரணமா இருக்கக்கூடியவரே, ஞான வைராகிய பூஷணம், ஞானத்துக்கும் வைராகியத்துக்கும் ஆபரணமாக இருக்காராம் சுவாமி. அந்த மாதிரி குணங்களுக்கெல்லாம் ஆபரணமாக இருக்கக்கூடியவரே, சித்தாந்தத்துக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியவை, அருங்கலமே தேற்றமாய் வந்து திற, மெதுவாக வந்து திறக்க வேணும், தேறி இருந்து வந்து திறக்க வேண்டும், பதபதத்துடன் இருந்து வர வேண்டாம், அங்கிருந்தே கத்த வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், மெதுவாக தேறி வரும், நாங்கள் செய்தி சென்றிருக்கோம், உங்களை செய்தி சென்றிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வாசல் திறவாதான் முதல்ல வந்து நூற்றுச்சோர்க்கும் உகிந்தம்மாய் மாற்றம் தரோ வாசல் திறவாதான்ங்கிறது அழகான வார்த்தை. இப்படி ஆனால் எம்பெருமான் ஸ்ரீராமன் அன்னைக்கு வாசல் திறந்து விட்டு சீவனுக்கு அழைத்து கொண்டு போனவர் வாய் சொல்லும் கொடுத்தார். ஸ்ரீ பகவத் ராமானுஜர் வாசலை திறந்து வச்சு அன்னைக்கு எல்லாரையும் அழிச்சுன்னு போனவர், அவர் பகவத் அவர் வாய் சொல்லும் கொடுத்தார், கத்தியத்தில் அருளி செய்தார். சுவாமி தேசிகன் ஞாச கிரந்தங்கள் அருளி செய்தார், திருக்குழந்தை தேசிகன் ஞாச கிரந்தங்கள் அருளி செய்தார், ஞாசம்னா பரநியாசம், மாதிரி எல்லா ஆச்சாரியனும் இதுதான் பண்றான். அதனால நீர் வந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தையாவது ஒரு வாய்ச்சொல்லாவது அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆச்சாரியனாக இருப்பவர்கள் ஒரு பிரவிற்த்தியிலும் ஈடுபடாமல் எம்பெருமான் கிட்டே பரத்தை ஒப்படைத்தது ஆற்ற அனந்தனுடைய கூட பேசாமல் இருக்கிறவர்கள் எங்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் நடத்தி பிற்காலத்தில் உள்ளவர்களுக்கும் உபதேசங்களை எல்லாம் நேர் எழுதி வைத்து பரம உபகாரம் செய்ய வேணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றான், சம்பிரதாயம்ங்கிறது தான் மாளிகை, ஒரு பெரிய மாளிகை மேல இருக்கலாம், அதே பாட்டுல பார்த்தோம் இல்லையா, தூமணி மாடுக்கு சுற்றும் விளக்கெரிய, பெரிய ஏழு அடுக்கு மாளிகை மேல உட்காந்துருக்கா, அதான் சம்பிரதாயங்கிற மாளிகை. அந்த கதவை எங்களுக்கு திறக்க வேண்டாமா, நாங்களும் சம்பிரதாயத்தை போறோம், அப்படி திறக்க முடியலையா உபதேசமாவது ஒண்ணும், நாங்க ஏதோ நாங்களே வந்துடுவோம் ஒரு உபதேசமாவது பண்ண வேண்டாமான் ஆச்சாரியர் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. சுத்த ஆதேசவசம் வதீகிருதயதி க்ஷோணீசவானீசத பிரத்யாதிஷ்ட பகிர்கதி ஸ்ருதிஹீன பிராசாதம் ஆசீததிங்கிறது. என்னுடைய மனிஷா இருக்கேன், மனிஷான ஞானம் இருக்கும், என்னுடைய மனிஷான்னு ஒரு பெண்ணு அந்த பண்ணு ஏழு அடுக்கு மாளிகையிலும் உப்பரிகளும் ஏறி உட்காந்துருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டான் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் பெரியவளானப்புறம் அதுக்கப்புறம் அவன் கணவனோட போய் குடும்பம் நடத்தணும். இப்ப அது வரைக்கும் இங்க இருந்துருக்கா. இருக்கும்போது அந்த பெண்ணு அந்த காலத்துல என்ன பண்ணுவாளா, பத்திரமா போத்தி ரூம்குள்ள வைப்பாளா, ஆத்துக்குள்ள, ரொம்ப வெளியெல்லாம் அனுப்ப மாட்டான். ஆத்துக்குள்ளேரு உனக்கு விவாகம் ஆயிடுச்சு, கணவன் வந்து கூட்டிப்பான், நீ ஆத்துக்குள்ளேரு அப்படின்னு அவனை ஏழு அடுக்கு மாளிகையில பத்திரமா உட்காத்தி வச்சான். அந்த மாதிரி தேசியம் சொல்ற என்னுடைய மனிஷா, என்னுடைய ஞானம்னு ஒரு பெண்ணு. சுத்த ஆதேச வசம் வதீகிருத, இங்க அப்துல்லா ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னு கேட்டா அந்த ஞானத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட பகவானுக்கு. எதி க்ஷோணி சவானி சதம், பெருமாள் வந்து என்னைக்கு கூட்டுக்கறோ அன்னைக்கு மனசு அங்க போப்படுது. அது வரைக்கும் ஒரு மாளிகையில உட்காந்து வைக்கணும் இல்லையோ, ராமானுஜர் சம்பிரதாயம்னு ஒரு மாளிகை, ஏழுக்கு மாளிகை, அதுல உட்காந்து வச்சிருக்கான், வச்சு உபதேசம் பண்றதா, நீ அங்க எங்க போகாத, இதை பார்க்காத, உனக்குன்னு உரியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு உபதேசம் பண்றான். ராமானுஜர் உபதேசம் தான் அது. பிரத்யாதிஷ்ட பகிர்கதி, அதனால வெளியில எங்கேயும் போகாமல் கணவனுக்காகவே காத்துன்னு இருந்து அவனோட அப்புறம் சேர்ந்து இருக்க மாதிரி நான் என்னுடைய மனசானது எம்பெருமானோட சேர்ந்து இருக்க போறது அப்படின்னா. அப்படியான சம்பிரதாயங்கிற கதவை எங்களுக்கும் நீர் நீர் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாய கதவை எங்களுக்கு திறக்கணும், இல்லாட்டா உபதேசமாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த பாட்டுக்கு சொல்றது. இந்த பாட்டுல போன பாட்டுல எப்படி முக்கியமாக உமையோ செவிடோ அப்படின்னாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆற்ற அனந்தருடையாய் அப்படின்னு சரணாகிதி பண்ணவர்கள் பிற உபாயங்கள் எதையுமே சேர்க்காமல் ஒரு உபாயமும் பண்ணாமல் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாட்டிலே சொன்னார். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.